இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய், அதற்குள்ளே உன்னையே பொருத்தினாய். அதில் காதல் கொடுத்து மாதி நீயும் விரைந்தாய், என் வேகம் குளிர மனதிலே பரவு சொந்தருகிறாய். பார்க்கின்றேன்.